శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్గో మే సంతప్తాం తదాహృతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన గర్భదీక్షం తయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం. சீரற்றுதோக்கல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பனேர கோமளகும் வாழ்வே. இப்பொழுது நாம் சார சங்கிரகம் என்னும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலே ஆரம்ப பாகத்தை பற்றி நாம் இதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சமயத்திலையும் பிரபன்னனாக இருப்பவர்கள், எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணவர்கள் மற்றொரு தெய்வத்தை அணுகக்கூடாது என்பதை சொன்னார். பெருமாள் தவிர வேற எந்த தெய்வத்தையும் நாம சேவிக்க கூடாது. அதாவது அந்த தெய்வத்தைகள்னால நமக்கு எல்லா பிரயோஜனங்களையும் கொடுக்கறதுக்கும் முடியாது. அல்பமான பிரயோஜனங்களுக்காக மீதி தேவதைகளை நாம சேமிக்க கூடாதுன்னு அர்த்தம். சுத்திர பிரயோஜனங்க சங்கத்தால் இந்த அல்பமான பிரயோஜனத்துல ஒரு ஆசை நமக்கு ஏற்படுறது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இதுலயே மூழ்கிண்டு இருந்ததுனால நமக்கு பணம் வேணும், புகழ் வேணும், இப்படின்னா ஒரு அல்பமான விஷயத்துல போய் ஒரு ஆசை ஏற்படுறது. இது எல்லாத்த காட்டிலும் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யம் தான் வேணும்ன்ற எண்ணமே நமக்கு வரதில்லை. இப்ப இந்த அல்பமான பிரயோஜனத்தெல்லாம் பெருமாள் கொடுக்க மாட்டேன். பெருமாள் எப்பவுமே நமக்கு எது ஹிதமோ எது நல்லதோ அதைதான் பெருமாள் பண்ணுது. ஆகையால இந்த அல்ப பிரயோஜனங்களுக்காக தேவதாந்திரங்களை நாம எந்த ஒரு சன்னிவேசத்தையும் அணுகக்கூடாது என்று சொல்ற. பெரிய ஆபத்தே வந்துட்டா கூட அப்ப கூட நாம தேவதாந்திர சம்மன் சொல்றது நமக்கு கூடாது. நகான்ய தேவதா பக்தி ஆபத்தியபி சமாசரேசு அந்ய தேவதா பக்தி ஆபத்தியபி ந சமாசரேசு. ஆபத்தாக இருந்தாலும் கூட தேவதாந்திரங்கள போகக்கூடாது. எல்லா சமயத்திலையும் நமக்கு பெருமாள் தான் இருக்கே, பெருமாள் கட்டாயம் நம்மள ரட்சணம் பண்ணுவேன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும் என்று சொல்லி என்கிற நியமத்தை கடந்து, அது தவிர சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க நாம பண்ற நிச்ச நைமித்திக கர்மாக்கள் நாம நிச்சயமா பண்றோம். அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவரிஷி காண்டரிஷி பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்றோம். தேவதைகளுக்கெல்லாம் நாம வந்து தர்ப்பணம் பண்றோம். அதே மாதிரி ரிஷிகளுக்கு பித்ருக்களுக்கெல்லாம் நாம அவ பேரை சொல்லி நாம பண்றோம். அப்படி பண்ணாலும் கூட இது தவிர்க்க முடியாத ஒரு நிலையில மாத்திரம்தான் அந்த பேரை சொல்லலாம். மீதி சமயத்திலாம் அந்த தேவதாந்திரங்களுடைய பெயரை சொல்லவே கூடாது. அதோட இல்ல அப்ப பண்ணச்சே கூட அந்த தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் எழுத்துருள் இருக்கு. அவர் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற பெருமாளுக்கு தான் நாம பண்ற பிரணாமாதிகள் போய் சேர்றதுன்றது நாம நினைச்சிட்டு பண்ணணும். அதோட இல்ல மற்றுமோர் தெய்வம் உலகு என்று இருப்பாரோடு உற்றிலேன் என்று இருக்கும் பரமை காந்திகளோடு. இந்த பரமை காந்திகள் பரமை காந்திகள்னாக்க யாருன்னா பெருமாள் ஒத்தர் தான் பரதேவத்தையாக எழுந்துள்ள இருந்திருக்க. அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். அதுவும் பெருமாளுடைய உகப்புக்காக பண்றது, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அந்த கைங்கரியம் இல்லை. நாம கைங்கரியம் பண்ணா பெருமாளுக்கு சந்தோஷமா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட பண்றது. அதோட இல்லாத அவள்லாம் என்ன பண்ணுவா, வேற யாரானா தேவதைகளை அவ ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அவ எல்லாரையும் நம்மள மாதிரி பெருமாளுக்கு தாசபூதர்களாகவே எண்ணுவார்கள். பெருமாளுக்கு அந்த மீதி தேவதைகள் எல்லாமும் அடிமைகள் தான், பத்துவம் அதுலதான். யாரானா ஒருத்தர் மீதி தேவதைய பெருமாளுக்கு சமமாகவோ அல்லது சீமன் நாராயணனை காட்டிலும் உயர்வாகவோ யாரானா நினைத்தார்களானால் அவர்களோடும் சேரமாட்டான். இவா நினைக்காததுன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், யார் நினைக்கிறாளோ நினைக்கிறவாளோட கூட சேரமாட்டாளாம். மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்கடிமை. இவர் விரும்புறதெல்லாம் இந்த பாகவதாளுக்கு தாசனாக இருக்கிறது தான் நாம் விரும்புவேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இது பரமைக்காந்திகளுடைய நிலைன்னு சொல்லி சொன்ன. இப்போ அடுத்த விஷயம் வருது. இப்போ நாம எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்போமே, ஒரு சாதாரணமானவா இருக்கா, பெரிய பரமைக்காந்திகளாக இல்ல, ஆனா பெருமாளிடத்துல பக்தி இருந்துருக்கு, நமக்கு லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல ஆசை இருந்துருக்கு, நமக்கும் பணம் வேணும்னு ஆசையா இருக்கு, நம்மளையும் நமக்கும் புகழ் வேணும்னு ஆசையா இருக்கு, நம்மளையும் நாலு பேர் தோற்றம் பண்ணணும்னு ஆசையா இருந்துருக்கு. இப்படி நமக்கு நம்மளுடைய குட்டி குட்டியா நிறைய ஆசைகள்லாம் இருந்துருக்கு. இப்போ இந்த ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக்கிறது? நாமெல்லாம் பிரச்சனாலா சொல்றோம், எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணிச்சு என்ன பண்ணிருக்கோம், பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கோம், ஏதத் தேகாவசானயமாம் சொற்பாதம் பிராபயன்னு சொல்லிட்டு என்னுடைய சரீரவசானம் இந்த சரீரம் முடிஞ்சதுனாக்க இதுக்கப்புறமா மறுபடியும் சரீரெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் படுறதுதான், ஆகையால மறுபடியும் இந்த சம்சாரத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துல மறுபடியும் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம்னு இந்த ஜனன மரணங்கள் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு பக்கத்திலையும் கொல்லி மாதிரி எரியிற அந்த கட்டைக்கு நடுவில் நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்கோம். நாம இதுதான் நம்ம சரணாகதி பண்ணத்தே பண்ணிருக்கோம். இருக்கிற காலம் வரைக்கும் என்ன தோன்றது, இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கு, இருக்கிற காலம் வரைக்கும் என்ன எல்லாரும் நல்லவன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இருக்கிற காலம் வரைக்கும் நான் பசி இல்லாத இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்கிற காலம் வரைக்கும் நல்ல புகழோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்கிற காலம் வரைக்கும் இந்த சரீரத்தோட இருக்கிற காலம் வரைக்கும் எல்லா சௌக்கியமும் ஐகமான சௌக்கிய துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த நிலையில இருந்தாக்க இதுக்காக என்ன பண்றேன்? இப்ப எந்தெந்த தேவத்தைனா நோயினுடைய இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப சில சில நோயினுடைய இல்லாமல் போனோம்னா ஆரோக்கியம் பாஸ்கரா விஷயத்து ஐஸ்வரியன்ட்டு ஹுதாசனாத்துன்னு சொல்லிருக்கு. ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரிய பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும்னு சொல்லிருக்கு. நான் அப்ப ஆரோக்கியத்துக்காக சூரிய பகவான் இடத்துல பிரார்த்திக்கலாமா இல்ல என்ன பண்றது? இது ஒரு நிலை. இதுக்காக இந்த இடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கிறவா பரபக்தின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு எது வேணும்னாலும் பெருமாள் ஒத்தரையே பற்று, எது வேணும்னாலும், அதாவது எந்த இஷ்ட பிராப்தி நாம விரும்புவதை பெறுவதற்கும் பெருமாளையே பற்றுவது, நாம விரும்பாதது நம்மள்ட வந்துருச்சோம்னாக்க அதை போக்கடிப்பதற்கும் பெருமாளையே பிரார்த்திக்கும். நாம விரும்பாதது, நாம விரும்பாதது நோய், நம்மளுடைய உடம்புல ஏதாவது வியாதி வந்துடும், வியாதி இருக்குதான் அது பாட்டுக்கு வியாதியும் இருக்குதான் நான் பாட்டுக்கு இருக்கேன்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த வியாதி இருந்ததுனாக்க அந்த வியாதி பிரயுக்தமாக வரக்கூடியது இருக்கு இல்லையோ, அதுல வரைச்சு அது விரும்பாதது போகணும்னாலும் அதுக்கும் பெருமாளிடத்துலதான் பிரார்த்திக்கும். விரும்புறதையோ விரும்பாதது நிவர்த்தி, விரும்பதை அடைவதற்கோ விரும்பாதது நம்ம விட்டு போவதற்காகவோ ரெண்டுக்கும் பெருமாளையே தான் பிரார்த்திக்கிறதுன்னு சொல்லி திருவேங்கட முடியாம எழுந்துட்டு இருக்க, திருவேங்கட முடியாமத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்றோம், நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன், பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணிக்கிறேன் பண்ணி வைக்கிறேன், நமக்கு குழந்தை பிறக்கணும், இதுக்காக திருவேங்கட முடியாமத்துல பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி விரும்புவதற்காக பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம். அதே சமயத்துல நமக்கு உடம்பு சரியில்லாத போயிடுறது, ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து, இந்த ஆபத்துல இருந்து நான் கடக்கணும், இந்த ஆபத்துல இருந்து நான் மீண்டு வரணும்ன்றதுக்காக அதே திருவேங்கட முடியாண்டத்தில்தான் பிரார்த்திக்கிறோம். இப்போ இது அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்றது, நாம விரும்பாதது நம்ம விட்டு போகணும்ன்றதுக்காக பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது, விரும்புறது கிடைக்கணும்ன்றதுக்காக பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது, இது எல்லாவற்றுக்குமே பெருமாளிடத்திலேயே பிரார்த்தனை பண்றது. அந்த அப்படி பண்றதுதான் இந்த பிரபன்னாளுடைய நிலை என்பதை தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. பிரயோஜனாந்தர சங்கம் உண்டானாலும் அம்பரீஷாதிகளைப் போலே முன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் கூற வேண்டேன் என்று தேவதாந்தரங்களை உபேட்சித்து சதுர்விதா பஜந்தேமாம் என்கிறபடியே சர்வேஸ்வரனையே பற்றுமாகில் உதாரா சர்வே வைத்தே என்று கொண்டாடலாம். இப்படியாம் பெருமாள் என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன். இதுல வரைச்சே பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிருக்க. பெருமாள் கொடுத்தேர என்ன சாஸ்திரங்கள் சொல்றது, ஆரோக்கியம் பாஸ்கர விச்சேத்து, ஐஸ்வர்யம் சுகதாசனாசு, ஞானம் விச்சேத்து, ஈஸ்வராசு என்றெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்போ இந்த மாதிரி சொல்லிருக்கச்சே பெருமாள் நமக்கு நாம கேட்கற சுப்ரபிரசாத்தில மோட்சமிச்சே ஜனார்த்தநாத்தன்னு சொல்லிருக்கு. பெருமாள் மோட்சம் ஒண்ணுதான் கொடுத்து நாம அல்பகோண பிரசாரங்களை நாம கேட்கறோமே, இதெல்லாம் பெருமாள் கொடுத்தேரான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு ஒரு விஷயம் சொல்ற, அம்பரீஷாதிகளை போலே என்ன பிரயோஜனாந்தர சங்கம் உண்டானாலும், பிரயோஜனாந்தரம் அதாவது மோட்சம் தவிர நீதி பிரயோஜனங்களை அடையணுன்ற ஒரு எண்ணம் வந்தாலும் கூட என்று அர்த்தம். மோட்சம் தவிர நீதி பிரயோஜனங்களை அடையணுன்ற எண்ணம் வந்தாலும் கூட அம்பரீஷன் மாதிரி என்று சொல்ற. அம்பரீஷோபாக்கியானத்துல சொல்லச்சு அம்பரீஷன் என்னன்னாக்க நீதி தேவதைகள் இடத்துல போகாத பெருமாள் இடத்திலேயே பிரார்த்திக்கிறவாக இருந்துருக்கிறவர். அதாவது தேவதாந்தரங்கள் கிடத்திலேருந்து என்ன புருஷார்த்தம் நாம பெறுவோமோ அந்த புருஷார்த்தத்தை பெருமாளிடத்திலிருந்தே நாம பெறலாம் என்பது அம்பரீஷன் நிதர்சனமாக காண்பிச்சு கொடுத்திருக்க. இத சொல்ற ஒரு அம்பரீஷ உபாக்கியானத்துல பார்த்தோம்னாக்க அம்பரீஷன் துவாதசி விரதம் இருந்து பிரிய அவர் மகாராஜா 12 வருஷ காலம் ஒவ்வொரு ஏகாதசியிலையும் உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பாரண பண்ற, அதாவது 6 நாளைக்குள்ள பாரண பண்ணும். துவாதசி 6 நாள் இல்லாத அதுக்கும் குறைவா கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த துவாதசி போறதுக்குள்ள பாரண பண்ணணும். துவாதசி விரதம்ன்றது வேற, ஏகாதசி விரதம்ன்றது வேற. ஏகாதசி உபவாசம் இருக்கிறவா தான் துவாதசி அன்னைக்கு சீக்கிரமா பாரண பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். இது துவாதசி விரதம்ன்றது இண்டிபெண்டன்ட், இது சுதந்திரமானது. ஏகாதசி விரதம்ன்றது அது தனி. அந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு துவாதசி விரதத்தை பண்ணி இது துவாதசி அன்னைக்கு பாரண பண்றதே ஒரு விரதம். இந்த விரதத்தை அம்பரீஷன் அனுஷ்டிச்சிருந்தேன் ஒரு சமயத்துல. இது கடைசி நாள் 12 வருஷம் இந்த மாதிரி பண்றதுன்னு சங்கல்பம் 12 வருஷமாக எல்லா ஏகாதசிகள்லயும் உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாருங்க அந்த வேலையில எல்லாரையும் கூட்டு பிராமண ஆளுக்கெல்லாம் பெரிய போஜனம் பண்ணி வச்சு தானும் பாருங்க பண்ணுவேன் இப்படி பண்ணிருந்தேன். அந்த மகரிஷி அம்பரீஷன் இவர் பெரிய ராஜா, இவர் ராஜாவா இருந்தாலும் ராஜரிஷியா இருந்தவர், பரம தார்மிகராக இருந்தவர். அவர் இவரிடத்துல ஒரு இந்த சிக்ஷை பண்ணணும், இவருக்கு பரீட்சை பண்ணணும்னு தூர்வாச ரிஷி வந்து ஒரு சமயத்துல துவாதசி ரொம்ப குறைச்ச நாள் தான் இருக்கு, 1-2 நாளைக்குள்ளதான், 1 மணி காலத்துக்குள்ள சூரியோதயத்துல இருந்து 1 மணி காலத்துக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கு. அவர் எல்லாம் அம்பரீஷர் அதுக்காக பின்னாலேயே இருந்து சந்தியாவதனாதிகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திருவாராதனம் எல்லாம் பண்ணி பாரணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு போறேன். அப்ப திடீர்னு தூர்வாசர் வந்துட்டேன். தூர்வாசர் வந்த உடனே இவர் பெரிய மகரிஷி, மகரிஷி வந்தாக்க அதிதி ஆயிட்டாரோ இல்லையோ, அதிதி போஜனம் பண்ணாம நாம சாப்பிடக்கூடாது. இவர் என்ன சொல்லிட்டு, நான் போய் காவேரியில போய் தீசா வாங்க, ஒரு பக்கத்துல இருக்கிற யமுனாக்கரையில போய் தீசா மாட்டு வரேன், கங்கையில தீசா மாட்டு வரேன்னு, ஆறுல தீசா மாட்டு வரேன்ட்டு அவர் கிளம்பி பத்து போயிட்டேன். இவருக்கு தெரியும் துவாதசி போறதுக்குள்ள பாரண பண்ணணும்னு இவர் தொடிப்பே, இதுக்காகவே நாம நாள் கழிச்சு போவோம்னுட்டு பார்ப்பேன். இது இவரை பரீட்சை பண்ணுவேன். நாம அதிதி வந்திருக்கோம், நமக்கு சாதம் போடாது, அவர் சாப்பிடுறாரா இல்ல அவர் முன்னையே சாப்பிடுறாரா என்ன பண்ற, நம்ம வர வரைக்கும் காத்துண்டாருனாக்க அந்த துவாதசி விரதம் இருக்கு அதுக்கு பங்கம் வந்துருமே, எப்படி பண்ற பார்ப்போம்னு ஒரு பரீட்சைக்காக வந்தேன். அப்போ அம்பரீஷர் என்ன பண்ணாரோ, தூர்வாசர் இப்படி போயிட்டே வரவே இல்லை, நாய் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாய் தான் இருந்துருக்கு, இதுக்கு இந்த நாளைக்குள்ள பாரண பண்ணாத போயிட்டு போனாக்க இத்தனை 12 வருஷமா பண்ணின ஒரு புண்ணியத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இல்லையோ, 12 வருஷம் நான் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு, அந்த சங்கல்பத்துக்கு ஒரு பங்கம் வந்துடும். அங்க இருக்கிற வித்வான்கள் எல்லாரையும் கூட்டு பண்ற இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுனாக்க, ஏதத்ர பிராமணா சம்மர்சினா யுக்தா ஆயுக்தாஹ அலூக்ஷா தர்மகாமா ஸ்யுஹோ, இந்த எது தர்மம்னு தெரிஞ்சுக்கிறது. நம்மாத்துக்கு வந்திருக்கிற அதிசய சத்காரம் பண்ணாமல் அவரை விட்டுட்டு துவாதிசி பாரணை பண்றது தர்மமா, அல்லது இத்தனை வருஷமா துவாதிசி பாரணைய அனுஷ்டிச்சிருக்கோம் அதுக்காக அந்த துவாதிசி பாரணைய முக்கிய கல்பமாக அனுஷ்டிச்சிருவது இது உகந்ததா எது உகந்ததுன்னு தெரியல. இதற்கு இந்த மாதிரி ஒரு தர்மசாஸ்திரத்துல சந்தேகம் வந்துருக்கோம்னாக்க, அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் எல்லாரையும் கூட்டு ஒரு சபை மாதிரி பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலை வந்திருக்கு, இந்த நிலைக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்ன்றத நியமிக்கணும்னு பிரார்த்தனை பண்றது. இதுதான் வேதத்துல சொல்லியிருக்கிற வழி. ஏ தத்ர பிராமணா சம் அரசினா யுக்தா ஆயுக்தாஹ அலூக்ஷா தர்ம காமாஸ்யு யதாதே தத்ர வர்த்தரன், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அவள் எல்லாம் என்ன சொல்றாளோ அது பிரகாரம் பண்றதுன்றது. இப்போ இத்தனை பேரும் சேர்ந்து இவரை பார்த்து கேட்கிற, அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணி கேட்கிறே அம்பரீஷன் ராஜா என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். அதுக்கு அவ எல்லாரும் சொல்லிட்டா, சரி ரெண்டு விஷயமும் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான். நம்மாத்துக்குன்னு ஒரு பெரிய பிரம்மவித்து வந்திருக்கச்சே, அதுவும் மகர்ஷியா இருக்கிறவர் வந்திருக்கச்சே, அவரை விட்டுட்டு சாப்பிடுறதுன்றது தர்மம் இல்லை, நாம சாப்பிடக்கூடாதுதான். அதே சமயத்துல துவாதசிய அதிக்கிரமிச்சு துவாதசி தாண்டின பிற்பாடு பாரணம் பண்ணக்கூடாதுதான். துவாதச துவாதசையும் ஹந்தி திரையோதசியான்னு பாரணான்னு சொல்லியிருக்கு. துவாதசி போன பிறகு திரையோதசியில போய் பாரணம் பண்ணமானாக்க, 12 துவாதசி பண்ண பாரணம் பண்ண புண்ணியம் மொத்தத்தையும் போக்கடிச்சுடுறதுதான் இப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப இது ரெண்டுல என்ன பண்ற, ரெண்டுமே சாஸ்திரம் தான், இப்ப என்ன பண்றதுன்னு அம்பரீஷர் கேக்குறே. அங்க இருக்கிற மகான்கள் எல்லாரும் அதை யோசனை பண்ற, யோசனை பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்ற, அஜிதா நசிதா எஸ்மாத்துன்னு சொல்லுங்க, இது சாப்பிட்டதாகவும் சாப்பிடாததாகவும் ஆகும். ஆப்போ வித்வத்தி ரீதிதா ஆகா, ஆப்பகா ஜலம் இருந்திருக்க இந்த தீர்த்தத்தை ஒரு துளியுண்டு சங்கல்பம் பண்ணிட்டு பாரணஸ்தானத்துல இந்த தீர்த்தத்தை சாப்பிடுறேன், கரிஷே ஜலபாரணான்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது. சாதம் சாட்டா தானே தப்பு, அந்த மகர் இந்த அதிதி இருக்க அவளை விட்டுட்டு நாம சாதம் சாப்பிட்டோம்னாக்க அது தப்பு, சாதம் சாப்பிடல. இது அசிதமாகவும் ஆகும் அனசிதமாகவும் ஆகும், சாப்பிட்டதாகவும் ஆகும் சாப்பிடாததாகவும் ஆகும், இதுதான் தர்மசாஸ்திரம். அதான் என்ன சொல்லிருக்க, ஒரே ஒரு தீர்த்தம் ஆத்மதம் பண்ற மாதிரி தீர்த்தத்தை எடுத்து ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டேனாக்க துவாதசி பாரணை பண்ண பலனும் வரும். நம்மாத்துக்கு வந்திருக்கிற அதிசியாக இருந்திருக்கிற துர்வாச மகர்ஷி அவரை விட்டுட்டு சாப்பிட்டுட்டோம்ன்ற ஒரு பாபமும் நமக்கு வராது. ஆகையால இதை பண்ணுன்னு சொல்லி அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாருமா சேர்ந்து, வித்வான்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவுக்கு ஒரு வழிய கண்டுபிடிச்சு சொல்லிருக்கா. ராஜாவும் அம்பரீஷனும் ஜலபாரணம் பண்ணிட்டேன். ஜலபாரணம் பண்ண உடனே இது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, தூர்வாசனுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ஓடி வந்தது, ஓடி வந்தா அவருக்கு பெரிய கோபம் உண்டு. நான் ஒருத்தன் அதிசி வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கேன், அப்பவும் நீ சாப்பிட்டுட்டேன்னாக்க அதிசிய விட்டு சாப்பிட்டதுனால வரக்கூடிய பாப்பங்கள்லாம் உனக்கு வந்து தேரும் அப்படின்னு ஒரு கோபமா இது பண்ணி தன்னுடைய முடியிலிருந்து ஒரு இதை எடுத்து போட்டு அவர் அதுல இருந்து ஒரு ராட்சசனை உண்டாக்கி இவர் அம்பரீஷன் அந்த ராட்சசன் பேசுற மாதிரி சொல்லிட்டார். அப்போ அம்பரீஷன் என்ன பண்ணார்னா, யாருண்டையும் போல பெருமாளுடத்திலேயே பிரார்த்தனை பண்ண, அதுவும் பெருமாளுடைய சக்கராயுதம் சக்கரத்தாழ்வான இடத்துல பிரார்த்தனை பண்ண. ஆச்சரியமா இருக்கும் பாகவதத்துல அம்பரீஷ ஸ்துதின்றது இருக்க, ரொம்ப அற்புதமானது. இதை நம்ம நித்தியம் சொல்லிட்டு இருந்தாலே கூட நம்மளுடைய பயங்கள்லாம் போயிடும், நமக்கு சகல விதமான க்ஷேமங்களும் ஏற்படும். பாகவதத்துல சொல்லிருக்கிற அம்பரீஷ் சக்தியே சொல்லியிருந்தாங்க. இப்ப இது சொன்ன உடனே சக்கர தாயுவார் கிளம்பிட்டேன். அவர் திருத்தி திருத்தி அடிக்கிறேன், வேற தூர்வாசிரியே அடிக்கிறேன், அந்த ராட்சசெல்லாம் இல்லாத பண்ணிட்டு தூர்வாசிரியே திருத்தி அடிக்கிறேன். எங்க போனாலும் தூர்வாசிராலும் யாராலையும் ரக்கம் போனோம் பண்ண முடியல. பெருமாளிடத்திலேயே போனா கூட ஒன்னும் பண்ண முடியல. அப்ப பெருமாள் என்ன சொல்றாரு கடைசியில, அவர் என்னெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்ல, யாரிடத்துல அபச்சாரப்பட்டமோ அந்த அம்பரீஷரிடத்துல தானே நீர் அபச்சாரப்பட்டேர், அவரிடத்திலேயே போய்க்கிறோம் அவர் சொன்னதுன்னு சொல்லி அம்பரீஷரிடத்திலேயே போய் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்ன பிற்பாடு அவருக்கு இந்த இந்த செக்கத்தாய்வார்ந்தத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு பயம் நீங்கிச்சுன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் எந்த பயம் போனோம்னாலும் எது வேணும்னாலும் பெருமாளிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணா பெருமாளை எல்லாம் கொடுக்குறாரு. இதுக்காக என்னத்துக்கு தேவதாந்திரங்கள்ல போகணும் என்று சொல்ற, உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்று சொல்ற. உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன், பெருமாளால பண்ண முடியாத போயிடுச்சுன்னாக்கா வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாள் பண்ணாதான் பண்ண முடியுமே தவிர வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால உன்னால் அல்ல என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்னை என் செய் உன்னாலல்லால் யாவராலும் குறைவேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே விளக்கானே. இது திருக்குடந்தை எந்தவான் விஷயமான பாசுரம், திருவாய்மொழியில சொல்லப்பட்டிருக்கிற பாசுரம் இது, நம்மாழ்வார் பாசுரம். உன்னால் அல்லால் நீ எனக்கு பண்ணலன்னாக்கா பெருமாள் பண்ணலன்னாக்க வேற தேவதாந்திரங்களாலையும் பண்ண முடியாது. ரக்ஷதி ரக்ஷகைஷ்கி மண்யைஹி ஸ்வைதா ரக்ஷதி ரக்ஷகைஷ்கி மண்யைஹின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெருமாள் நம்மள ரட்சணம் பண்றதுக்கு இருக்கச்சு மீதி ரக்ஷகாந்திரர்களாக மீதி தேவதைகளிடத்துல போய் என்ன என்னத்துக்காக போட போக வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாள் நம்மள விட்டுட்டேர்னாக்கா கை விட்டுட்டேர்னாக்கா எந்த தேவதையிட போனாலும் நமக்கு இது வராது, ரட்சணம்ன்றது வராது. ஆகையால நமக்கு எல்லாத்துக்கும் பெருமாளிடத்தான் பிரார்த்திக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. இந்த நிலையிலதான் பெருமாளிடத்திலேயே பரமை காந்திகளாக இருந்திருக்கவா பரபக்தியோட இருந்திருக்கிறவா பெருமாளிடத்தில்தான் பிரார்த்திப்பா என்பதை சொல்ற. பிரயோஜனாந்தர சுகம் உண்டானாலும் நாம இந்த சம்சாரத்துல இருந்திருக்கோம், பிராரப்த கர்ம வசத்தினால நமக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம்ன்றத ஒரு இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி விஷயத்துல ஒரு ஆசையெல்லாம் நமக்கு ஏற்படுறது. இந்த ஒரு நிலையில நாம பிரார்த்தனை பண்றது யாருடைய போய் பிரார்த்தவானா பெருமாண்டத்திலேயே பிரார்த்திக்கலாம், தேவதாந்திரங்கள்ட போகணும்னு அவசியம் இல்லை என்று சொல்ற. அப்படி கொடுப்பேரா பெருமாள் எல்லாம் கொடுப்பேரா? நன்னா கொடுப்பேன். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகுதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி ஜானி பரதருஷபா. கண்ணனே சொல்றே அர்ஜுன பார்த்து சொல்ற, என்னை நான்கு விதமான புருஷர்கள் அணுகுகிறார்கள். யாரு? ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி ஜானி பரதருஷபா. ஆர்த்தஹா, அவனுக்கு பணம் இருந்து ஐஸ்வர்யங்கள்லாம் இழந்து அவன் ஏற்கனவே பணக்காரனா இருந்துட்டு இப்ப அந்த ஐஸ்வர்யம் இல்லாத போய் ஐஸ்வர்யத்தை இழந்து மறுபடியும் அது வேணும்னு ஆசைப்படுறவன் ஆர்த்தன். அப்புறமா ஜிஜ்ஞாசுன்றது கைவல்ய அனுபவம், ஆத்மானுபவம் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஜிஜ்ஞாசு. அர்த்தார்த்தி, பணமே இல்லை, பணமே இல்லாத பணமே இல்லாத இருக்கச்சு அவனுக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறது. ஏற்கனவே பணக்காரனா இருந்து இழந்துட்டாங்க மறுபடியும் ஆசைப்படுறதுன்னு வாஸ்தவம். ஏழையா இருக்கிறவன் ஏழையாவே இருக்கணும்னு எங்கேயான ஒரு ரூல் ஒன்னும் கிடையாது. ஏழையா இருக்கணும்னு பெருசா பணக்காரனா ஆனோம்னு ஒரு ஆசை வருமோ இல்லையோ, அவன் அர்த்தார்த்தி. இது பணத்தை வேணும்னு ஆசைப்படுறவன். மோட்சத்தை விரும்பவன் ஞானின்னு சொல்றது. இப்படி நான்கு விதமான மக்கள் பெருமாளை ஆசிரியிக்கிறார். எல்லாரையும் எல்லா விதமாகவும் இவர் கொடுக்கற, இழந்த பொருளை கொடுக்கறதுக்கும் பெருமாளுக்கு சாமர்த்தியம் இருந்துருக்கு, பணமே இல்லாதவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் அவருக்கும் அந்த பெருமாளுக்கு சாமர்த்தியம் இருந்துருக்கு, அதுக்கும் சக்தரா இருந்துருக்கு. கைவல்யத்தை கொடுக்கிறேன், மோட்சத்தை கொடுக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முடியும். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லவராக அவர் இருந்திருக்கு. இப்ப மீதி பேரால போனவன்னா அவளால ஏதோ சில சிலத்தான் கொடுக்க முடியுமே தவிர மோட்சத்தை அவளால கொடுக்க முடியாது. அதையால இந்த நிலையில பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணவனா எது ஒன்றுனாலும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா சக்கரத்தாழ்வார் எழுந்திரல் இருக்கு, பெருமாளே தான் சக்கரத்தாழ்வாராக எழுந்திருக்குல. யதாயத்தன் ஜெகச் சக்கரம் கால சக்கரம் திசாஸ்வதம் பாதுமஸ்தரன் சக்கரம் சக்கர ரூபத்திய சக்கரினஹா சக்கர ரூபத்திய சக்கரினஹான்னு சொல்றேன். சக்கரினஹா சக்கர ரூபம், சக்கரி சக்கரத்தை உடையவர், சக்கரத்தை ஆயுதமாக உடையவர் பெருமாள். அந்த எம்பெருமானுடைய சக்கர ரூபத்திய சக்கரினஹா சக்கரினஹா சக்கர ரூபம் அவருடைய ஒரு அவதாரம் தான் சக்கரத்தாழ்வாராக எழுந்திருக்கிறது. திருக்குறந்தில போய் சேவிச்சுக்கலாமா சரி அண்ணா தம்பின்னு சொல்லுவா, சாரங்க பாணி சக்கர பாணின்னு ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல உற்சவம் நடக்குது. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோமானாக்கா சக்கரத்தாழ்வாராகவே பெருமாள் எழுந்துள்ள இருக்கு. அந்த பெருமாளை சேவிச்சோமானாக்கா நமக்கு போறோம், அவரே நம்மளுடைய நோய் நொடி எல்லாத்தையும் போக்கடிச்சிடுவே. ஞான நிச்சயத்தை ஈஸ்வராத்துன்னு சொல்லிருக்கு. ஈஸ்வரன் இடத்துல போய் கேட்கணுமா, நான் சிவபெருமானத்துல போனோமா, நான் தட்சிணாமூர்த்தியில போனோமா, நான் தேவையே இல்லை. நம்ம ஹைகிரீவ மூர்த்தி இருந்துருக்கு, ஹைகிரீவ இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணோம்னாக்க எல்லா ஜானமும் நமக்கு ஏற்பட்டு போயிடும். நாம நல்லா வாசிப்போம், எல்லாம் வந்து ஞான விஷயமான பலன்கள்லாம் வரும். இப்படி சொல்லிருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி சொல்லிருக்கிறதுனால எந்த விதமான பலன் வேணும்னாலும் பெருமாளையே ஆசிரியக்கலாம் என்கிற எண்ணத்தோட தான் இவாள்லாம் இருப்பாளாம். முதல்ல மொத்தம்தான் விரும்பணும், வேற ஒன்றும் வானான்றது இருந்தாலும் கூட நமக்கு இப்படி ஒரு பிராரப்த கர்மவர்களுடைய ஒரு தொடர்ச்சி வாசனையினால வேற வேற வஸ்துக்களும் வேணும்ன்றது இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தியில ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னா அதுக்கும் பெருமாளையே அடையணும் என்பது சொல்ற சதுர்விதா பஜன் தேமாம் என்கிறபடியே சர்வேஸ்வரனையே பற்றும் மாதிரி சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவரை நாம் பற்றினால் போரும், வேற எதுவும் வேண்டாம். ஆகையால அவரை பற்றினால் அவர் என்ன பண்ணுவேரா, உதாரா சர்வே வைத்தே என்று கொண்டாடலாம் படியா. அவர்கிட்ட போய் ஒரு பெரிய பணக்காரனா ஒருத்தர் இருக்க, அவரிடத்துல போய் ஒரு அல்பமா ஒரே ஒரு ஒரு ரூபாய் எனக்கு தானம் கொடுன்னு கேட்டோம்னாக்க அது தனக்கு இழுக்காக நினைச்சுப்பான், என்ன ஏதோ பரியாசம் பண்றதுக்கோசரம் வந்துட்டியா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா. இதுல திருமிஷி ஆழ்வார் விஷயத்துல சொல்லுவார், திருமிஷி ஆழ்வார் ரொம்ப பரமைகாந்தியா இருந்தாராம். பரமைகாந்தியா இருக்கச்சு ஒரு சமயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் இவரை பார்த்து கேட்டாலாம், உங்களுக்கு என்ன வரன் வேணும் சொல்லணும், நான் உங்களுக்கு எல்லா வரனும் கொடுக்குறேன், என்ன பண்ணுவோம், என்ன வரன் வேணும்னு கேட்டாலாம், இந்த கிழிஞ்ச துணியா இருந்தா அந்த துணியை தைக்கிறதுக்கோசரம் ஒரு ஊசி நூல் இது ரெண்டும் வச்சிருந்தேரான். இந்த ஊசி காது உள்ள காது அந்த ஊசி உள்ள ஒரு சந்தை இருக்கும் இல்லையோ, அந்த சந்து உள்ள நூல் நுழைய மாட்டேன்றது, இதுக்கு நீ எதனா பண்ணி கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது பெருமா குண்ணித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லான்னு சொல்லி அந்த பரமைகாந்தியாக இருந்திருக்கிற மகான் திருமூசி ஆழ்வார் அந்த தேவதைகளே வந்து இவருக்கு எதனா கொடுக்குறேன்னு சொன்னா கூட அது அந்த கூட எந்ததையும் பிரார்த்திக்க மாட்டாளாம். அந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த பெருமாளிடத்திலேயே பரமைகாந்திகள் தனக்கு எந்த இது வேணும்னாலும் பரமைகாந்திகளே பிரார்த்திப்பா வந்து பிரார்த்திப்பா. அப்படி இருக்கச்சே இப்படி நாம ஒரு அல்பமான விஷயத்த போய் பிரார்த்திக்கிறோம்னு சொல்லி பெருமாளுக்கு இதெல்லாம் கோபம் வந்துருமோ அப்படின்னு கேட்டா, உதாரா சர்வ ஏதே, இவா எல்லாருமே இவாதான் உதாரான்னு, பெருமாள் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கு, அவர் தன்னை உதாரன்னு சொல்லிக்கலையே, தாம் எல்லா புருஷார்த்தம் எது கேட்டாலும் வேண்டி செல்லாம் கொடுப்பதற்கு தான் சமர்த்தனாக இருந்தாலும் கூட அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காள் இல்ல, அந்த வாங்கிக்கிறவாள் தான் உதார ஆள்னு சொல்லி பெருமாள் கொண்டாடுவேராம். அந்த முறையில பெருமாள் உதாரா சர்வையே வைத்தே என்கிற முறையில எல்லாரையும் கொண்டாடி அவ என்ன கேட்கிறாளோ கேட்கறத கொடுக்கிறவராக பெருமாள் இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு பெருமாளுடைய சுபாவத்தை நாம எல்லாரும் எல்லாம் இது கேட்டு அல்பமான பலத்தை கேட்டுட்டானேன்னு சொல்லி நம்ம இடத்துல பெருமாள் ஒரு சீற்றத்தை அடைய மாட்டேன். பெருமாள் நம்ம இடத்துல பிரீத்தியோட தான் இருப்பேன், அவரை கொண்டாடுவேன். நம்ம இடத்துல வந்து கேட்கிறானேன்னு சொல்லி அவளைதான் உதாரான்னு பெருமாள் கொண்டாடுவேன் என்கிறத நன்கு புரிந்துண்டு நாம எல்லாரும் எந்த பலன் வேணும்னாலும் பெருமாள் ஒத்தரையே பிரார்த்திக்கணுமே தவிர வேற யாரையும் பிரார்த்திக்க கூடாது என்பதை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாமும் அவ்வாறே பெருமாளிடத்துல நம்மளுடைய சுகதுக்கங்களை தெரிவிச்சு இஷ்ட பிராப்தி அனுசரித்து எல்லாத்துக்கும் பெருமாள் ஒத்தரையேதான் அணுகணுமே தவிர தேவதாந்திரங்களை எந்த சன்னிவேசத்திலையும் அணுகக்கூடாது என்பது இதெல்லாம் பெரிய பெரிய வருது. நாமும் அப்படியே நடந்துக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சிருக்கோமாக. கவிதார்த்திக சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.